ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. 12 ஸ்லோகம் ஆயிருக்கு, இன்னைக்கு 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். காருண்யஸ்தபகத்துல கார்யேஷு காரண குணா நியதம் பவந்தீதி உக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹ சாந்திரீகலா ச பவதி ச பயோதி மத்யாத் ஜாதே யதம் வசுதயா தயயா ச சீதே என்பதாக ஸ்லோகம். அதாவது இது இந்த வசந்த திலகா அப்படின்னு சொல்ற இந்த சந்தஸ் இது. அப்புறம் காரியேஷு காரண குணா நியதம் பவந்தி இத்யுக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹம் சாந்திரீகலா ச பவதி ச பயோதி மத்யாத் ஜாதே யதம் வசுதயா தயயா ச சீதே. காரியேஷு காரண குணா நியதம் பவந்தி இதி உக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹ சாந்திரி கலா ச பவதி ச பயோதி மத்யாத் ஜாதே பயோதி மத்யாத் ஜாதே யத் அம்ப சுதயா தயயா ச சீதே. பாருங்க, முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். சாதாரணமா காரணகுணாக காரியே சங்கிராமந்தி அப்படின்னு நியமம். அதாவது நீல மண்ணில் பண்ண பானையா இருந்தா அது நீளமா தான் இருக்கும். ஏன்னா அந்த காரணத்துல இருக்கிற நீலகுணமானது காரியத்திலயும் வந்து சேரும். ஒரு தீபத்தை இன்னொரு தீபத்தால ஏத்துறோம். ஒரு காரண தீபம் ஒன்னு காரிய தீபம். அந்த காரண தீபத்துல இருக்கிற அதே குவாலிட்டி காரிய தீபத்திலயும் வருது. காரண குணா அதாவது தீபமும் அதே மாதிரி ஜுவாலை அதே மாதிரி ஜுவாலையா இருக்கு. சோ சாதாரணமா இதை வந்து காளிதாசன் சொல்லச்ச ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றான். ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் ததேவ நைசர்கிக முன்னதத்வம் ந காரணாத் ஸ்வாத்விபிதே குமாரா ப்ரவர்த்திதே தீபைவ ப்ரதீபாத் அப்படின்னு. என்னன்னா அஜன் வந்து திலீபனுடைய பிள்ளை அஜன் வந்து அதே மாதிரியே இருந்தான் குவாலிட்டிஸ்ல. ரகுவனுடைய பிள்ளை திலீபன் அதே மாதிரியே இருந்தான் குவாலிட்டிஸ்லன்னு சொல்றதுக்கோ ஒரு ராஜாவை பத்தி அடுத்தது தன்னுடைய குமாரனை பத்தி வர்ணிக்கிறதா சொல்றான். அது அஜ விஷயத்திலயா திலீப விஷயத்திலயா நாங்க பாத்துக்கலாம். அதுல என்ன சொல்றான், ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் ததேவ நைசர்கிகம் உன்னதத்துவம் காரணாத்து ஸ்வாத்து காரணமாகிற தன்னால் தன்னிடமிருந்து ந பிபிதே குமாரஹா காரிய ரூபகா காரியமாகிற அந்த குழந்தையானவன் காரணம் இவன் ராஜா அவனுடைய பிள்ளை அவன் காரியமானவன் அதுலேருந்து இவனிடத்திலேருந்து உண்டானவனான அப்படினால ஒரு வித்தியாசமும் இல்லை. ரூபம் அதே ரூபம் அதே தேஜஸ் அதே வீரியம் அதே ஔன்னத்தியம் உன்னதமான தன்மை இதெல்லாம் அப்படியே அந்த குழந்தைக்கு வந்திருந்தது. எப்படின்னா பிரவர்த்தித்த தீப இவ பிரதீபாத் ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்தை ஏத்தினா எப்படி ரெண்டும் ஒன்னாவே இருக்கும் அந்த மாதிரியாக அப்படின்னு அந்த இடத்துல ந காரணாத்து ந காரணாத் ஸ்வாத்து பிபிதே காரணத்துல இருக்கிற குணங்கள் காரியத்துல வரும் அதனால காரணத்தை காட்டிலும் காரியம் வேற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்றதுல அவனுக்கு நோக்கு. இங்கே அதே மாதிரி சுவாமி என்ன பண்றாருன்னா காரியேஷு காரண குணாக நியதம் பவந்தி காரியங்களில் காரணத்தினுடைய குணங்கள் நியமேன இருக்கும். நியமேனா வித்தவுட் ஃபெயில் ஆல்வேஸ் நியமேன நியதம் பவந்தி நியதம் யதா ததா பவந்தின்னு பவந்தின்ற பூதாத்துக்கு விசேஷம் அது. நியதம் பவந்தி கே பவந்தி நியதம் இது சேத் காரண குணாக பவந்தி குத்ர பவந்தி காரியேஷு பவந்தி காரணத்தினுடைய குணங்கள் காரியங்களில் அவசியம் இருந்தே தீரும் இதி உக்திம் என்ற சதாம் உக்திம் பெரியவர்களுடைய வார்த்தையை அவிததாம் வேஸ்டே இல்ல கரெக்டா சொல்றா அப்படின்னு விதத்தம்னா வேஸ்ட் அது வேஸ்ட் ஆகி போயிடுதுன்னு அர்த்தம். ஒண்ணு சொல்லி அதுல அது நடக்கலன்னா அது விதத்தம் ஆயிடுது வேஸ்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். அவிததாம் அவதாரயாமஹா இது வேஸ்டே இல்ல இது இந்த வார்த்தை சத்தியம் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம். அதாவது காரணத்தில் இருக்கும் காரியத்தில் காரணத்தில் இருக்கும் குணங்கள் தான் காரியத்தில் சங்கிரமணம் செய்கின்றன மாறுகின்றன என்ற இந்த விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம் அவதாரையாமஹா நிச்சயாமஹான் நிச்சயம் பண்றோம். எதனாலடாண்ணா? சாந்திரீகலாச்ச பவதீச்ச பயோதி மத்தியாத்ஜாதே. நீயும் சந்திரகலையும், சாந்திரீகலா பவதீச்ச நீயும் அர்த்தம், சந்திரகலையும் நீரும் ஒரே சமுத்திரத்தினுடைய மத்தியத்திலிருந்து பிறந்தீர்கள். அதனால்தானோ என்னவோ ஒன்னு சுதையா சீத்தமா இருக்கு, ஒன்னு தயையா சீத்தமா இருக்கு. ஒன்னு அமிர்தத்தினால சீத்தமா இருக்கு, அமிர்த கிரணன் சொல்லக்கூடிய சந்திரன். நீ வந்து சுதையா சீத்தமா இருக்கிற அந்த அமிர்தத்தினால நீ சீத்தமா இருக்கிற, அது வந்து சுதையா சீத்தம், அது தயையா சீத்தம். நீ சுதையா சீத்தம் வந்து அந்த சந்திரன், அமிர்தம் அமிர்தம் சுதானா அமிர்தம் இல்லையா, சுதையா சீத்தம் சந்திரன் சந்திரகலை, ஆனா தயையா சீத்தை நீ அப்படின்றதாக தயையா சீத்தமா இருக்க அப்படின்னு சொல்றார். சோ என்னென்ன காரணத்துல இருந்து அதன காரியத்துல வரும், காரணமான அமிர்தத்துல இருக்கிறதுனால அவன் அமிர்த கிரணாரன் ஆகிறான். உனக்கு வந்து தயையே சீத்தம், சீத்தமா இருக்கிற தயையே உன்னுடைய தயை இருக்கு உனக்கு, அங்க மூலத்திலேயே தயை இருக்கு, அதனால உன்கிட்ட தயையானது வருது. அதுல வந்து சீத்தம், அதுல வந்து அமிர்தம் இருக்கு, அதனால அது சீத்தமா இருக்கு. ரெண்டும் சீத்தமாறதுக்கு காரணம் அதுங்கிட்டயே இருக்குன்னு அர்த்தம். சோ காரியேஷு காரண குணாகா, காரணம்னா என்ன, சுதை காரணம், தயை காரணம், அதனால சீத்தமா இருக்கீங்கோ என்ன அர்த்தம். தயையே த எம்பாடிமெண்ட் ஆஃப் தயான்னு அர்த்தம், அது த எம்பாடிமெண்ட் ஆஃப் நெக்டர்னு அர்த்தம் சந்திரன். சோ காரியேஷு காரண குணாகா நியதம் பவந்தி இதி உக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹா சாந்திரீ கலா ச பவதி ச பயோதி மத்தியாஜாதே எது எஸ்மா தேதோ அம்ப சுதயாதேயா ச சீத்தே. அது ரெண்டும் சீத்தமா இருக்கு, ஏன்னா சந்திரனும் சீத்தமா இருக்கு, நீயும் சில்லுன்னு இருக்கமா. அந்த சில்லஸ் எங்கேருந்து வந்ததுன்னா, ஓ தயிலேருந்து வந்தது உனக்கு, அதுக்கு சுதையிலேருந்து வந்தது என்பதாக தாத்பரியம். ரெண்டும் எது, ரெண்டுத்திலையும் தயா எங்கடா வந்தது, ரெண்டுத்திலையும் சில்லஸ் எங்கடா வந்ததுனா, பயோதி மத்தியாஜாது பயோதியினுடைய நடுபாகத்துல இருந்து வரதுனால சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அம்ப காரியேஷு காரண குணாகா நியதம் பவந்தி ஈதி சதாம் உக்திம் அவிததாம் அவதாரயாமஹா பொய்யற்றது என்று நிர்ணயம் பண்ணுகிறோம். எது எந்த காரணத்து எதனாலெனில் சாந்திரிகலா ச பவதி ச பயோதி மத்தியா ஜாத்தே ஜாதா ஜாத்தே சாந்திரிகலையும் நீயும் நீரும் ஒரே இடத்திலிருந்து உண்டானீர் சுதயாதேயாச்ச சீதே பவதா. ஒன்னு சுதாய் சுதையினால சீத்தமா இருக்கு, ஒன்னு தயனால சீத்தமா இருக்கு. தயையில இருக்கிற குணம் உனக்கு சீத்தமாக வந்து சேர்ந்திருக்கு, அதுக்கு சுதையில இருக்கிற குணம் சீத்தமாக வந்து சேர்ந்திருக்கு. குளிர்ச்சின்றது ரெண்டு பேர்த்தையும் பொதுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எவ்வளோ சுதையினால அந்த அமிர்தத்தினால சந்திரனுக்கு பெருமையோ, அதே மாதிரி தயையினால தாயாருக்கு பெருமைன்றத இந்த ஸ்லோகம் சொல்றது. தயையினால்தான் தாயாருக்கு பெருமைன்றத. காரியேஷு காரண குணா நியதம் பவந்தி த்யுக்திம் சதாம் அவிததாம் அவதாரயாமஹம் சந்திரீகலா ச பவதி ச பயோதி மத்யாஜாதே யதம் வசுதயாம் தயயா ச சீதே. நன்னா நுட்ரு பண்ணிக்கணும் நீங்க இந்த மாதிரி ஸ்லோகங்கள். ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷ்வாரோடும் அப்ஜநிலையே சிதிலா அபிலாஷாம் நீச்சே துமாதிருஷி தயாரச நிம்னகாதே பிராசாதரா பிராப்தாதரா பிரவஹதி இத்யனுரூபமே தத். மறுபடியும் வாசிக்கிற ஸ்லோகம். ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சிதிலாபிலாஷா நீச்சே து மாதிருஷி தயாரச நிம்னகாதே பிராப்தாதரா பிரவஹதி இதி அனுரூபம் ஏதத். ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷ்வாரோடும் அப்ஜநிலையே அப்ஜநிலையே சிதிலாபிலாஷாம் நீசேது மாதிருஷி தயாரச நிம்னகாதே பிராப்தாதரா பிரவஹதி இத்யனுரூபமேதத். என்ன சாதிக்கிறார்னு பார்க்கலாம். ஆசாதிதோன்னத பதேஷு கிரீஷ முக்கியேஷு பெற்ற உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவர்களான கிரீஷன் சிவன் முதலியவர்களுக்கு அர்த்தம். கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜநிலையே சித்திலாபிலாஷா, அதாவது உன்னுடைய தயை இருக்கே அந்த தயைக்கு வந்து அவ்வளவு தூரம் ஏறி பெய்யணும்ன்ற அவசியம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம் சிரமசாத்தியம். ஏன்னா அவ ரொம்ப உயர்ந்த பொசிஷன்ல இருக்கா, தன்னை உயர்ந்த பொசிஷனா இருக்கான்றத விட தன்னை உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கான்னு சொன்னா இன்னும் தாத்பரியம் நல்லா இருக்கும். ஆசாதித்த உன்னத பதேஷு, ஆசாதித்த பிராப்தன்னு அர்த்தம், அடைந்த உன்னத பதேஷு, உன்னத பதவிகளை அடைந்த கிரீஷ முக்கியேஷு, கிரீஷன் முதலானவர்கள் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு போனாலும் தான் வந்து அடங்கியே இருந்தோன்னா அது பெருமை. இல்ல என்னுடைய போஸ்டுக்கு ஏத்த மாதிரி நான் குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னாக்க ஒண்ணுமே ஆறுதில்ல. தாயாருடைய தயை பிரவாகம் இருக்கே, அது மேல ஏறி புழிய மாட்டேன்றது. ஏன்னா கஷ்டம் இல்லையா மேல ஏறி. நாங்க என்ன பண்றோம் அந்த டயத்துல, கரெக்டா நீச்சமான ஸ்தானத்துல நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். சுவாமி என்ன சொல்றாரு வெங்கடாத்வரி, அப்ப நாங்க என்ன பண்றோம்னா நீச்சேத்து மாதிரிஷி, நாங்க நீச்சமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். என்னை போன்ற நீச்சையே மாதிரிஷி தயாரச நிம்னகாத்தே, உன்னுடைய தயாரசம் என்கின்ற ஆறானது பிராப்தாதரா, எங்களிடத்தில் ஒரு கௌரவத்தை பெற்றதாக பிரவகதி, எங்கள் மேலேயே பிரவகதி அனுரூபம் எது, ரொம்ப பொருத்தமானதுதான் தாயாருக்கு. ஏன்னா தயை பண்ற காரியம் அது. அவ்வளவு தூரம் ஏறி பொழியறது வந்து எப்ப அப்படின்னாக்க அது கால்வாயில எல்லாம் சொல்லுவா, நான் என்ன பண்ணணும்னா பக்கத்து கழனிக்கு ஈஸியா போயிடும், நம்ம கழனிக்கு ஜலம் வரணும்னா கொண்டம் கட்டி ஏத்தி பாய்ச்சணும் அப்படின்னுவா. அது ரொம்ப கஷ்டமான காரியம் அது. ஆனா அந்த கொண்டங்க அதுக்குன்னே கொண்டம் கால்வானே ஒரு கால்வாய்கள்லாம் உண்டு. ஏன்னா அது கொண்டம் ஏறி பாயிர கால்வா, அது அந்த மாதிரி கால்வாய்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும், அகலமா இருக்கும், சின்ன கால்வாய் இருந்துக்கும், அதை விட சின்ன கால்வாய் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் நாங்க எங்க ஊர்ல எல்லாம் குட்டை கால்வாய், சின்ன கால்வாய், அப்புறம் என்ன அந்த இப்ப சொன்னேன் கொண்டங்கால்வாய் அப்படிலாம் நாங்க சொல்லுவோம். அந்த என்னதுக்குடா அது கொண்டங்கால்வாய்னு பேர்னாக்க, அது கொண்டம் ஏறி பாயறதுனா கொண்டம்னா என்ன அர்த்தம், இஷ்டம் இல்லாத இருக்கிறது, இன்னும் ரொம்ப கொண்டமா இருக்காம்பா, அவனுக்கு இஷ்டமே இல்லை இன்னைக்கு டீச் பண்றதுக்கு, சரியா ஸ்லோகங்களை சொல்லல, சரியா ஸ்லோகங்களை வாசிக்கல, பதச்சேதம் பண்ணல, சரியா அர்த்தமும் சொல்லல, அப்படின்னா ரொம்ப கொண்டமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். கொண்டமான அர்த்தம் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது ஜலம் தானா போய் பாய்ஞ்சதுன்னா இஷ்டமா பாயிருதுன்னு அர்த்தம். இஷ்டமா பாயலன்னு அர்த்தம் கொண்டம் ஏறி பாயிருதுன்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த இந்த குரூப்ல ஒருத்தர் கேட்கிறார், அவர் எங்க ஊரை சேர்ந்தவர், அவருக்கு தெரியும் இந்த கால்வா பேர்லாம், அவர் ரசிச்சு அடுத்தது எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருவார், இந்த கால்வாயெல்லாம் நம்ம ஊர் கால்வாயெல்லாம் பேர் எழுதினவர் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. ஏன்னா எங்க ஊருக்கு அண்ணன் பக்கத்துலதான் அரசாணி பாலை அண்ணன், அதனால அரசாணி பாலையிலயும் இந்த மாதிரி கால்வாய்க்கெல்லாம் கல்யாண குல்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, கல்யாண கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்கு அந்த ஊர்ல. அதெல்லாம் அந்த ஊர்லயும் அந்த மாதிரி கொண்டை ஏறி பாயிர கால்வாய், சாதாரணமா பாயிர கால்வாய், கீழே பாயும் அவ்வளவுதான், அது ஏறி பாயாது. அதான் அது என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல கட்டிடுவா, மத ஒரு சின்ன தடை போட்டுருவா, தடை போட்டு அதை நல்லா நிறைய உயர்த்தி வச்சுடுவா, செவ்வறு மாதிரி மண்ணை அந்த மண் வெட்டியால வெட்டி வெட்டி வெட்டி அதுல சேத்தெல்லாம் போட்டுருவா. அப்ப என்ன ஆகும், அது ஏறி பாயும், அது கொண்டம் கால்வாய். அந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னா தாயாருக்கு கொண்டம், நான் இவெல்லாம் வசத்திட்டோம், ரொம்ப பெரிய மனுஷாலா போயிட்டா, இந்த இந்திரன் பிரஜாபதி வருணன் என்ன சிவன் என்ன எல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ்ல இருக்கா, இவாளுக்கெல்லாம் நம்மளுக்கு தய வேணுமான்னு நம்ம தய கொஞ்சம் கீழே பெருகட்டும் அப்படின்னு நினைச்ச அளவுக்குள்ள நீச்சேபி மாதிரிஷி, என்னை போன்ற நீச்சத்துல யாரச நிம்னகா, ஏன்னா அதுக்கு பேரே நிம்னகான் பேர், தயை வந்து இந்த ஆறுக்கு பேரு நிம்னகான் பேர், கீழ்நோக்கி தான் பாயும் சுபாவம். அது கொண்டம் ஏறி பாயணும்னா ரொம்ப கஷ்டமான காரணம். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மள என்ன நினைப்போம்னா ஒரு நாளைக்கு பாய்ச்சினா போறோம் அந்த நிலத்துக்கு, மத்த நிலத்துக்கு எல்லாம் சகஜமா போயிடுறது. அதனால ஒருத்தம் எல்லாம் வைவான், அண்ணன்டா பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் வைவான், பார் கொண்டம் கட்டி வச்சிருக்கான்பா, மூணு நாளா கொண்டம் கட்டிருக்கான்பா அப்படின்வான். அதனால அந்த அந்த மாதிரி அதை இதெல்லாம் கிராமியமான பாஷை பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்கோ, கிராமங்கள்ல இருந்தாதான் அதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு, பிராச்சீனமான விஷயங்கள்லாம். முதல் கால்வாய்க்கு எங்களுக்கு குட்ட கால்வாய்னு பேர் இருக்கு, அடுத்தது பெரிய கால்வாயின், அதுக்கப்புறம் சின்ன கால்வாயின் பேர், அப்புறம் பெரிய கால்வாயின் பேர், அப்புறம் அந்த கொண்டங்கால்வாயின் பேர். இப்படிலாம் இந்த கால்வாய்கள்லாம் விதவிதமா உண்டு. அந்த மாதிரி தாயாருடைய தயைன்ற அந்த ஆறு பெறுகிறதுக்கு அது கீழ் நோக்கி பெறுகிறது, மேல் நோக்கி போகாது. மேல் நோக்கி போறதுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் அது. அதனால அது என்ன பண்றது, தான் இஷ்டத்துக்கு கீழே கிரீஷ முக்கியேஷு ஆரோடும் அப்ஜ நிலையே சிச்சிலாபிலாஷா, அந்த அந்த கொண்டான்றத என்ன அழகா சொல்றாரு பாருங்கோ, சிச்சிலாபிலாஷா அபிலாஷை போயிடுச்சு, எல்லாம் எல்லாம் பெரியாராயிடுச்சு, அது காரியத்தை பண்றது. நம்ம பாட்டுல என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, கடைசியா பிறந்த குழந்தைக்கு, அதுக்கு முன்ன பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, நம்மளாம் அது எல்லாம் பெரிய அவனை பாத்துப்பாம்பா அப்படின்ட்டு நம்மள விட்டுருவா திராட்டுல. அடுத்த குழந்தைகளெல்லாம் நல்லா கவனிச்சா அதுக்கு முன்ன இருக்கும், நம்ம பெரிய முன்ன பிறந்தவாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அது ரொம்ப சகஜமான விஷயம் அது ஒவ்வொரு ஆங்கிள்லயும். ஏன்னா முன்ன பிறகுனவனுக்கு நிறைய பொறுப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுவான் அவன் பாவம். அதெல்லாம் பண்ணிட்டு அதான் இனிமே அவன் அவனை பார்த்துப்பாம்பான்ட்டு விட்டுட்டாள்னா தெரியவா, அடுத்து அடுத்தது கவனிக்கணுமா. ஏழு எட்டு பசங்க, பத்து பசங்க எல்லாம் இருக்கிற ஆண்கள் எல்லாம், இந்த பெரிய பசங்கள்லாம் அதுகளே தண்ணியே பெருசா மென்ஷன் இருக்கும், அதுகளே அதுவும் கொஞ்சம் அதுங்க சைட்லயும் கொஞ்சம் இருக்கும், நான் தான் கிரேட்னு போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா அதுங்களை தனிச்சு விட்டுருவா, சார் போயிடும் அது பாத்துக்கும் போல இருக்காது நம்ம ஒண்ணுமே. அந்த மாதிரியாக இந்த தாயாருக்கு என்ன ஆச்சுன்னா, அவள்லாம் அவள்லாம் கிரீச முக்கியேஷு விதிசிவ சனகாத்தியாகா அப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம், அவள மகர்ஷிகளே கூட அவள்லாம் அதான் உட்காந்து தபஸ் பண்றதுகள் பாத்துக்கும், ஒன்னும் இல்ல தபஸ் இல்ல இதுக்கு ஒன்னும் ரொம்ப ஐயோ பாவமா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னுட்டு மட்டமா இருக்கிற வாழ்ந்த குழந்தைகள் இடத்துலதான் தாய தாயினுடைய பாசமானது அதிகமா பெருகும். அப்படி பிராப்தாதரா பிரவகதி, அதனால எங்கள் போல் விஷயத்தில் நீச்சமான ஸ்தித்தில இருக்கிற என்ன போல இருக்கிற வாழ்த்துல நிம்னகா தயாரச நிம்னகா தயை சாராகிற உன்னுடைய ஆறானது பிராப்தாதரா எங்கள் விஷயத்தில் ஆதரத்துடன் பிரவகதி பிரவகிக்கிறது. இது அனுரூபமே உன்னுடைய தயைக்கு தான் அனுரூபமானது, நல்ல காரியம் பண்றமா அப்படின்னுட்டு தனக்கு தனக்கு அனுகூலமா இருக்கிறதுனால சுவாமி சாதிக்கிறார். ஆசாதித்தோன்னத பதேஷு கிரீச முக்கியேஷு எப்படி அன்மயம் பண்ணோம், அப்திதனையே அப்படின்னு சம்போதனம். ஏ அப்திதனையே சமுதிரத்தின் பெண்ணே, ஆசாதித உன்னத பதேஷு தன்னை உயர்ந்த பதவியில் இருப்பவர்களாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் விஷயத்திலோ அல்லது உன்னதமான ஸ்திதியில் இருப்பவர்கள் விஷயத்திலோ, அது யாருனா கிரீச முக்கியேஷு சிவன் முதலானோர் விஷயத்தில், கிரி அதாவது பர்வத்துக்கு மேலேயா ஏறி ஜலம் பாயும், இமயமலை இமயமலையில மேல ஏறி ஜலம் பாயுமா, அதாவது கிரீசன்ற இடத்துல கிரிநாம் ஈசா கிரீசானா இமாலயத்தையும் எடுத்துக்கலாம். அது பாருங்க அங்க அங்கேயும் பண் விடல பாருங்க கிரீச முக்கியேஷு, அது ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கு, அது அதுல போய் கங்கை பாயுமானா பாயாது, கங்கை கீழ் நோக்கி தான் பாயும், அது நிம்னகான் தான் பேர் அதுக்கு, கீழ் நோக்கி தான். அதே மாதிரி உன்னுடைய தயாரச நிம்னகா இருக்கே, தயை ரசம் என்கிற தயைச்சாறு என்கிற ஆறு இருக்கே, அந்த ஆறு கூட மேல கிரீச முக்கியேஷு சிவன் முதலானவர்கள் விஷயத்தில் ஆரோடும் ஏறுவதற்கு சிதிலாபிலாஷா அபிலாஷை சிதிலமா பெடுத்து, அதனுடைய ஆசை இல்லை நடத்தும். அதே உன்னுடைய அந்த தயைச்சாராகிற நதி தே தயாரச நிம்னகா மாதிரிஷி நீச்சேத்து என்னை போன்ற மாதிரிக் மாதிரிஷவ் மாதிரிஷா மாதிரிஷம் மாதிரிஷவ் மாதிரிஷா மாதிரிஷா மாதிரிக்பியாம் மாதிரிக்பிஹி மாதிரிஷே மாதிரிக்பியாம் மாதிரிக்பியா மாதிரிஷா மாதிரிக்பியாம் மாதிரிப்பியா மாதிரிஷா மாதிரிஷோஹ மாதிரிஷாம் மாதிரிஷி மாதிரிஷோஹ மாதிரிக்ஷு சப்தமி விபக்தியில மாதிரிஷி என் போன்ற நீச்சேது நீச்சமானவன் விஷயத்தில் பிராப்தாதரா ஆதரமுடையவனா ரொம்ப கௌரவம் உடையவளாக எங்க இந்த குழந்தைகளை தான் காப்பாத்தலாமே அப்படின்னு கீழ்நோக்கி பார்வையுடையவள், மேல் நோக்கி பார்வை உடையவர்கள் விடைய விஷயத்தில் தானும் மேல் நோக்கி பார்வை இல்லாதவள்னு அர்த்தம். என்ன உன்னதானாம் அவனதிஹி நதானாம் எத்தனை உன்னதிஹின்ற அர்த்தம், அந்த மாதிரி உன்னதாள் அவள்லாம் தன்னை உன்னதம் நினைச்சுட்டு இருக்கவா, அப்படி மேல் அண்ணாந்து பார்த்துட்டு போறவா, கீழே இருக்கிற வஸ்துகளை பார்க்காதே மெரிச்சுன்னு போறவா, உன்னதாள்வா. ஏன்னா பெரிய பெரிய மகா மகான்கள்லாம் வருவா சில சமயத்துல, அவள்லாம் என்ன பண்ணுவா, தன் தான் தான் கிரேட், ஏன்னா நிறைய பணம் இருக்கும் பாவம், ஆனா இன்னொருத்தர நிறைய குணம் இருக்கும் பாவம், அவரும் பாவம் இவரும் பாவம், ஏன்னா நிறைய பணம் இருக்கிறதுனால இவர் திமிர் பிடிச்சிருந்து தெரியுற, அதனால ஐயோ பாவம் தான் அவர் தயார் விஷயத்துல, அவளும் ஐயோ பாவம், ஒண்ணுமே இல்ல பாவம், அவரும் ஐயோ பாவம் தான். இப்ப இந்த ரெண்டு ஐயோ பாவத்துல என்னடா எதிரா முக்கியம்னா, ஐயோ ஒண்ணும் இல்லாம இருக்குதே அதுக்கு கொஞ்சம் ஒத்தாச பண்ணலாம் அப்படின்னு தான் அம்மாவுடைய அந்த ஸ்தன்யபானம் பண்ண வேண்டிய வயசுல இருக்கிற குழந்தைகள் விஷயத்துல எப்படி ஸ்தன்யபானமானது ரொம்ப ஆதரத்தோட அழகத்துக்கு முன்னே கொண்டு போய் ஸ்தன்யபானம் பண்ணி வைப்பாளோ, அந்த மாதிரியாக நீச்சே என்ன போல நீச்சனான விஷயத்தில் பிராப்தாதரா ஆதரவுடையதா. ஏன்னா ஒரு குழந்தை ரொம்ப நீச்சமா இருக்குன்னா அதுதானே கவனிப்போம் நம்ம ஆட்டுல கூட, அவன் எல்லாம் முன்னுக்கு வந்துட்டான், அவன் எல்லாம் அவன் செட்டில் ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுத்து, அவனாச்சு அவன் குடும்பம் ஆச்சுன்னு இருக்கான், ஆனா நம்ம வந்து யாரடா கவனிக்கணும் அந்த குழந்தைகள், ஐயோ பாவம் கடைசி பசங்கள்லாம் இன்னும் ஒன்னும் முன்னேறலையே அப்படின்னு அதன் விஷயத்துல ஒரு நோக்கை செலுத்துவார்கள். இப்ப அந்த மாதிரி பிராப்தாதரா பிரபகதி இவனுடைய தயை நதியானது பிறகு ஏத்தத்து அனுரூபம், இது பொருத்தமானது தானே, ஒரு தாய் சாதாரணமா நினைக்கிறது தானே ஒவ்வொரு ஆத்திலையும் அப்படின்றதுக்காக இது பொருத்தமானதுன்னு சாதிக்கிறார் போல இருக்கு. எவ்வளவு அழகான ஸ்லோகம், சின்னதான் விஷயம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பாக்கிறச்ச இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கூட ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா ரொம்ப மன நம்ம உள்ள பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்லோகங்களை அதுலயும் அது அந்த கிரீஷ முக்கியேஷு அப்படின்ற கிரீஷோ கிரீஷோ மிருடகான்னு, மிருடகா சிவனுக்கு கிரீஷகன்னு பேரு, கிரீஷகன்னு பேரு. அப்படிப்பட்ட கிரீஷ சப்தத்தினால என்ன பண்ணலாம், இமய இமயத்தையும் சொல்லலாம். இந்த கங்கை இமயத்துக்கு மேல நோக்கியா போய் பாயும், அதன் சிரத்துல போய் பாயணும்ட்டு என்னதான் தேவை இருந்தாலும் பாயாது. அதெல்லாம் ஆயத்துப்பா, அதெல்லாம் பெரிய ஆள் ஆயத்து, நம்பப்பா நம்ப நம்மளே அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்ட்டு விட்டுருவா. அத வஸ்துதா எங்க பத்மநாபாச்சார்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இதுல அவருக்கு இந்த இந்த மாதிரி லாங்குவேஜ்ல பேசினாதான் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆசாதி தோன்னத பதேஷும் கிரீஷ முக்கியேஸ்வாரோடும் அப்ஜனிலையே சிகிலாபிலாஷா நீச்சேத்து மாதிரி தயாரச நிம்னகாத்தே பிராப்தாதரா பிரபகதீத்யனுரூபமே தத்து என்பதாக இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம், எங்க ஊர் எங்க ஊர்னு வண்டி சொன்ன என்ன சுவாமி ஊருன்னு கேக்கணும்னா கீழிற்குன்றம்ன்ற ஊர். அது வந்து அந்த ஊர் வந்து நடாதூர் அம்மாள் வம்சத்தை சேர்ந்த பெரிய ஆச்சாரிய புருஷாள்லாம் இருந்த ஊர் அது. அந்த ஊர்ல வரத விஷ்ணு அப்படின்ற திருநாமம் அதெல்லாம் ரொம்ப சகஜமாவே இருந்துட்டு வரும். அந்த அந்த வம்சமானது அந்த அந்த வரத விஷ்ணுன்னு முதல்லயே ஆச்சாரியர் இருந்திருக்கார். அதுக்கு முன்னியே ஆரம்ப காலத்திலேயே அதுல நடாதூர் அம்மாள் அவதரிச்சார். அதுக்கப்புறம் நடாதூர் அம்மாளுக்கு அப்புறம் அந்த பரம்பரையானது வந்து நிறைய இடங்கள்ல நடாதூர் வம்சத்து பரம்பரைகள்லாம் இருக்கா மாதிரி, கருணாகராச்சார சுவாமிகள் இருக்க மாதிரி இந்த ஊர்லயும் அதே வம்சத்தை சேர்ந்தவா நிறைய பேர் இருந்துட்டு இருந்தா. அதுல அடியன் வந்து எங்க பாட்டி அந்த வம்சத்தை சேர்ந்தவோ அப்படின்றதுனால அதனால கீழ்நிற்குணம்னு போட்டுப்பேன். வேலூர் யூனியன் தான் நாங்க கீழ்நிற்குணம், சொந்த ஊர் கிடையாது ஆனா கீழ்நிற்குணம்னு போட்டுக்கிறதுக்கு காரணம் அந்த ஊர்லயே வளர்ந்தேன், அந்த ஊர்ல தான் படிச்சேன், அந்த ஊர்ல தான் இருந்தேன். ஏன்னா அந்த ஊர்னு சொல்றவா எத்தனையோ பேர் அந்த ஊர்லயே இருந்தது இல்ல, ஆனா நாங்க அந்த ஊர்லயே இருந்தோம் அதனால அந்த பேர் போட்டுக்கிறது. சௌரிஷ்ட காஸ்தி ஹிருதயேஷும் ஷரீரபாஜாம் தஸ்யாபி தேவி ஹிருதயம் துவமனு பிரவிஷ்டா பத்மே தவாபி ஹிருதயே பிரததே தயேயம் தாமேவ ஜாக்ரத கிலாதிசயாம் ஸ்ரயாமஹா. பழகான ஸ்லோகம். சௌரிஹி சகாஸ்தி ஹிருதயேஷு ஷரீரபாஜாம் தஸ்யாபி தேவி ஹிருதயம் துவம் அனுப்ரவிஷ்டா பத்மே தவ அபி ஹிருதயே பிரததே தயா இயம் தாம் ஏவ ஜாக்ரத கிலாதிசயாம் ஸ்ரயாமஹா என்பதாக பதச்சேதம். பதச்சேதமும் ராகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பாதுகாசத்துல பெருமாள் விஷ்ணு எல்லா லோகத்தையும் தரிக்கிறார், ஆனா நீ அவரையும் தரிக்கிறியேமா அப்படின்னு பாதுகையனுடைய பெருமையை சொல்றேன். அந்த மாதிரியாக இங்க தயையனுடைய பெருமையை சொல்ல போறார். இது எப்படின்னா இது மூணு பருவம், இது அங்க ரெண்டு பருவம் தான். எல்லாரையும் தரிக்கிறார் பெருமாள், என்ன சேஷன் எல்லாரையும் தரிக்கிறார், அந்த சேஷனையும் சேர்த்து பெருமாளை தரிக்கிறார் சமயங்கள்ல. என்ன அந்த அது எல்லாத்தையும் சேர்த்து யாரா தரிக்கிறார்னா பாதுகை தரிக்கிறது அப்படின்னுட்டு பாதுகையினுடைய பெருமையை சொல். சௌரிஹி சகாஸ்தி ஹிருதயேஷு சரீரபாஜாம், சரீரத்தை அடைந்த நம்மை போன்றவர்களுடைய சேதனர்களுடைய ஹிருதயத்தில் சௌரிஹி சகாஸ்தி வசிக்கிறார். அங்குஷ்டஞ்ச சமாசிதா அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாசிதா அப்படின்றதா சொல்லி நம்ம ஹிருதய குகையில இருக்கிற சின்ன ஒரு அங்குஷ்டஸ்தானத்துல, அங்குஷ்ட பரிமித ஸ்தானத்துல பெருமாள் அர்பகௌகஸ்துவாத்து அப்படின்ற சூத்திரத்துல சொல்ற மாதிரி சின்ன இடத்த தன்னுடைய குழந்தையோட இடம்ன்றதுக்காக தானும் சின்ன குழந்தையா, அதுக்கும் குழந்தையா தான் வந்து எழுதிருக்கார். அதுக்கும் அந்தர்யாமி தத்துவமான அப்படின்னால சௌரிஹி சகாஸ்தி சரீரபாஜாம் ஹிருதயேஷு. ஐயோ பாவம், அவர் குழந்தை நம்முடைய குழந்தையுடைய இடமாச்சேன்னுட்டு வந்திருக்காருன்னு வியாசர சூத்திரக்காரர் சொல்லுவார். அந்த காலத்துல இஎஸ் வரதாச்சார சுவாமி சதஸ்ல எல்லாரையும் கேள்வி கேட்பார். அர்பகௌகஸ்துவாத்துன்னு எதுக்கு போட்டார், அதை காட்டிலும் சின்ன பதமான அல்போ அல்போ அப்படின்ற சப்தத்தை சின்னன்றதுக்கு அர்பகன்ற பதம் போடணும்னு அவசியம் இல்லை, அர்பகனாலும் சின்னன்னு அர்த்தம். ஏன்னா அர்பகன்றதுக்கு போதோர்கோடிம்பகான்றதாக அர்பகா டிம்பகா போத்தகா இதெல்லாம் சமானம், குழந்தைன்ற அர்த்தம். அந்த குழந்தைன்ற சப்தம் எதுக்கு பிரயோகம் பண்ணும் அப்படின்னா சின்ன இடம் சொல்ல வேண்டிய இடத்துல அல்பௌக அர்பகௌகஸ்துவாத்துன்னு சொல்றது அல்பௌகஸ்துவாத்துன்னு சொன்னாலே போருமேன்னு கேள்வி கேட்பார். என்ன அல்பாட்சரம் அசந்திக்தம் அப்படின்றத சூத்திரம் வந்து அல்பாட்சரமா இருக்கும், சின்ன சின்ன சின்ன நாலு அக்ஷரத்தோடய ஒரு பதம் முடிஞ்சுட்டுனா சந்தோஷம், எட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அதை விட சின்னதா சொல்ல முடியுமான்னு பார்த்துதான் அந்த சுருங்க சொல்லி விளங்கி வைத்தல்ன்றது தான் அந்த சூத்திரங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்ப அல்பன்ற சப்தம் ரெண்டு எழுத்து, அர்பகன்றது மூணு எழுத்து. அப்ப அர்பகன்றத்தை காட்டிலும் அல்பன்றது சின்னதா இருக்கிறதுனால அதை போட்டிருக்கலாமோ இல்லையோ, எதுக்கு அர்பகா போட்டாருன்னு ஒரு பெரிய கேள்வி கேட்பார். அப்ப அவரே பதில் சொல்லுவார், நாங்களாம் வெறும கேட்டு இருப்போம், எங்களால் தெரியல சுவாமின் அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஆமாண்டா தன்னுடைய குழந்தைய இடம் அப்படின்னு சூச்சனை பண்றதுக்காக அந்த சப்தத்தை போடுற பார். எவ்வளவு சூத்திரக்காரர் பாவுக்கராவும் இருக்கார் பார், சூத்திரக்காரருக்கு வெறும் சூத்திரம் ஒண்டிதான் பண்ணணும், நம்ம சம்பிரத சித்தாந்தங்கள்லாம் தெரியாதுன்னு. தயையுடையவள், தயையுடையவர் பெருமாள், எவ்வளவு தயை இருந்தா அந்த சின்ன குழந்தையுடைய இடம்ட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாருன்ற சூச்சனையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக தன்னுடைய குழந்தை தானே இந்த சேத்தன ஆளுலான்னு அர்பகௌகஸ்துவாத்துன்ற சின்ன இடமா இருந்தாலும் அங்க வந்து எழுதிருக்காருன்னு சொல்றதுக்காக நம்ம ஹிருதய குகையில அப்படி சாதிக்கிறார் சூத்திரக்காரன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சௌரிகி சகாஸ்தி ஹிருதயேஷு பெரியவாள ஞாபகப்படுத்திக்கிறது. அந்த காலத்துல என்ன நம்மளுக்கு முக்கியம் காரியம், அந்த சுவாமியினுடைய கிருப்பை நிறைய கிடைக்க பெற்றவனடி. எல்லா எல்லா ஊர் சதஸ்லயும், பாம்பேல நடக்கிற சதஸ்லயும் சரி, காஞ்சிபுரங்கள்ல நடக்கிற சதஸ்லயும் அந்த சுவாமி எதிர விஷயம் சொல்றதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சு ரொம்ப ஸ்லாகிப்பார், ரொம்ப பிரசம்சை பண்ணுவார், ரொம்ப இன்னும் இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு விஷயங்களை இன்னும் நன்னா சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் தனியா போய் உட்காந்து நிறைய நேரம் பேசுற வழக்கம் அதெல்லாம் இருந்தது. அந்த சுவாமியினுடைய கிருப்பைக்கு பாத்திரமான இந்த ஊர்லயே வாழலாம் பாவம், அவருடைய குமாரெல்லாம் இப்பவும் இருந்துட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துல. எல்லாம் ஒரே ஊர், நாங்கெல்லாம் வந்து யூனியார் எல்லாரும், அவரும் யூனி. சௌரிஷ்டகாஸ்தி ஹிருதயேஷு சரீரபாஜாம், நீ கொஞ்சம் விஷயத்துல இருந்து வெளில போயிட்டோம் போல. சரீரபாஜாம் ஹிருதயேஷு சௌரிஹி சகாஸ்தி, இருக்கிறார் விளங்குகிறார். சகாஸ்தின்னா என்ன அர்த்தம், சாஸ்திர தீப்தவுன்ற தாத்துல இருந்து வர சப்தம் இது. சகாஸ்தின்னா பிரசகாஸ்தி, சகாஸ்தி விளங்குகிறார், திகழ்கிறார், ஒளிமிக்கு விளங்குகிறார், தேசுமிக்கு திகழ்கிறார் அப்படின்னு அர்த்தம். தஸ்யாபி தேவி ஹிருதயம் தொம் அனுப்பிரவிஷ்டா, அந்த பெருமாளுடைய ஹிருதயத்தையும் நீ உள்ள பூந்துன்னு உட்காந்துருக்க. தஸ்யாபி தேவி ஹிருதயம் தொம் அனுப்பிரவிஷ்டா, அவர் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலயும் போய் உட்காந்துருக்காருன்னா அவருடைய ஹிருதயத்திலேயே நீ உள்ள பூந்து உட்காந்துருக்க, எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் நீ. அதை காட்டிலும் பாரு, பத்மே தவாபி ஹிருதயே பிரதத்தே தயேயம், உன்னுடைய ஹிருதயத்தையும் தொலைச்சுட்டு அங்க ஒண்ணு தயேன்னு ஒண்ணு உட்காந்துருக்கா பாரு. அதனால அந்த தாமேவ ஜாகிரத அகிலாத்திசயம், அதனால எல்லா அதிசயங்களை காட்டிலும் சிறந்தவள், அதாவது ஜாகிரத அகிலாத்திசயம் திகழ்கின்ற எல்லா அதிசயங்களையும் உடைய உயர்வையும் உடைய மேன்மையையும் மேன்மையையும் தன்னுள்ளடக்கிய தாம் தயாம் ஏவ ஸ்ரயாமஹா, நாங்கள் ஆசிரியிக்கிறோம். ஏன பெருமாள் வந்து எல்லாருடைய ஹிருதயத்திலயும் உட்காண்டார், அந்த ஹிருதயத்திலேயே போய் நீ உட்காண்ட, அதுக்குள்ளேயே வந்து உட்காண்டிருக்குன்னா தயை யார் பெரியவா இதுல? பெருமாளை காட்டும் நீ தான் சிரேஷ்டம், உன்னை காட்டும் உன்னுடைய தயை தான் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பத்மே தவாபி ஹிருதயே பிரசத்தே தயேயம் தயா இயம் பிரசத்தே, பிரசித்தமா இருக்குன்னு அர்த்தம். தாமேவ ஜாகிரத கிலாதிசயம் ஜாகிரத, அவள் அந்த தாம் தயாமேவ ஜாகிரத கிலாதிசயம், எல்லா அதிசயங்களும் எங்க கண்முழித்து விளங்குகிறதோ அப்படிப்பட்ட தயாம் ஸ்ரயாமஹா, தயையே நாங்கள் ஆசிரியிக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சௌரிஷ்டகாஸ்தி ஹிருதயேஷு சரீரபாஜாம் தஸ்யாபி தேவி ஹிருதயம் த்வமனு பிரவிஷ்டாம் பத்மே தவாபி ஹிருதயே பிரததே தயேயம் தாமேவ ஜாக்ரத கிலாதிசயாம் ஸ்ரயாமஹாம். அடுத்த ஸ்லோகங்கள். நித்யம் விஸ்வம் வசயதி ஹரிஹி நிக்ரஹானுக்ரஹாப்யாம் ஆத்யே சக்திம் விகடயதி தே ஹந்த காருண்ய பூரஹ ஈசன்யூனம் ததிஹதைதாதிசித்ருத்வம் பவத்யாஹ தச்சேஷத்வம் கதமிதரதா தேவி துல்யேபி பூம்னி என்பதாக. நித்யம் விஸ்வம் வசயதி ஹரிஹி நிக்ரஹானுக்ரஹாப்யாம் ஆத்யே சக்திம் விகடயதி தே விகடயதி தே ஹந்த காருண்யபூரஹா ஈசன்யூனம் தத் இஹ தைதாத் ஈசித்ருத்வம் பவத்யாஹ தச்சேஷத்வம் கதம் இதரதா தேவி துல்யே அபி பூம்னி அப்படின்றதாக பதச்சேதம். பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டமான காரியம் அது. என்ன பண்ணுவான், முதல்லயே நம்மள டெஸ்ட் பண்ணுவான், சார் இன்னைக்கு லீவ் கொடுக்கலாமா வேண்டாமா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு. பெரிய பெரிய என்ன பண்ணுவான், நம்மள அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பான், நல்ல பெரிய பொசிஷன்லயே அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பா, கவர்மெண்ட் கீழே இருப்போம், நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட என்ன பண்ணுவா, டெஸ்ட் பண்ணுவா. டெஸ்டிங் பீரியட் நிறைய இருக்கும், டெஸ்டிங் டைம்ன்றது இருக்கும், இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், சார் இந்த வர சாட்டர்டே கொஞ்சம் லீவ் விட்டலாமா சார், லோக்கல்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லோக்கல்ல ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஹாலிடே குரூப் கொடுக்க கூடாது. இவன் புதுசா போயிருக்கவன் என்ன பண்ணுவான், சரி சார்னுடுவான். ஏன்னா இவனுக்கும் லீவ் எடுத்துக்கலன்ற எண்ணம் இருக்கும், சரி ஒழிஞ்சு போல ஒரு நாள் லீவ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பான். உடனே அடுத்த இதுல என்ன பண்ணுவான், இவனுடைய இத வந்து அதாவது இன்னும் பீரியட இன்னும் தள்ளி போட்டுருவான், இவனுடைய ப்ரமோஷன் பீரியடோ அது அடுத்த இன்க்ரிமெண்ட் பீரியட் எல்லாத்தையும் தள்ளி போட்டு இன்னொரு 6 மாசம் அப்சர்வேஷன்ல வைக்கிறோம். அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஓ இந்த தயை எல்லாம் பார்க்க கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயை தகாது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவார், அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய லெவல்ல இருக்கிறவர், அவர் தாயாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி போனா போறதுன்ட்டு ஒரு நல்ல, அதுக்கு வேண்டிய எல்லா குணங்களையும், தாயாருக்கும் எல்லா குணங்களும் அவளுக்கே சொத்தாக இருக்கு, அதனால தப்பு இல்ல. அதனால தானும் தாயாரும் சேர்ந்து இந்த லோக யாத்திரையை பண்ணலாம், இந்த லோகத்தினுடைய லீலைகளை எல்லாம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சார். தாயாருக்கு வந்து என்ன பண்ணார், சரி தாயார் என்ன பண்ண சொல்றாரோ அதையே கேட்கறதுன்னு வச்சுக்கலாம், கடைசியில பாத்துக்கலாம் என்னதான் நடக்கிறதோ, பாது எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தானே கடைசியில், அதனால கவலை இல்லைன்ட்டு தாயார் இடத்துல ஃப்ரீ ஹேண்டடா நிறைய டெசிஷன்ஸ் எல்லாம், மேக்கிங் பவர்ஸ் எல்லாம் கொடுத்தார். தாயார் என்ன பண்ணா, எல்லாரும் போனா போறதுன்னு எல்லாரையும் மோக்ஷம் கொடுக்கறதுக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தா. பெருமாள் பார்த்தாரு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது பொருந்தாதே அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்ச நாள் வாக்கி வச்சு பார்த்தா அவளுடைய போயிடுச்சு, தாயார் இடத்துலயே போயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷனே மாறிடுச்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் ஜனங்கள் வந்து இங்க இப்ப இருக்க மாதிரி ஓட்டு போடுறவா யார் ஓட்டு அந்த மாதிரி, எங்க தாயாருடைய கோஷ்டி பெருசாயிடுச்சு. பெருமாள் தயவு பண்ணது ஒரு 2-3 பேருக்கு தான், இவள் தயவு பண்ணது எக்கச்சக்கமான வாழ்க்கு, அதையே சாதிக்கிறார். அதெல்லாம் பத்தி கூட நம்ம நிறைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். ஏன்னா அந்த மாதிரியாக தாயார் வந்து தாயாருடைய குணங்கள் வசதியா இருந்தா கூட, இப்ப இந்த ஸ்லோகத்துல நிம்னமா காமிச்சு வசதியா சொல்றார். அதாவது ஏமா உன்ன மாதிரி இந்த மாதிரி கிருப்பையோட இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒத்து வருமாமா, பெருமாள் தாமா உயர்ந்தவர் உன்னோட அப்படின்னு சொல்ற சாக்காக, தயையே இல்லாதவர் அவர், உங்ககிட்ட தானே தயை நிறைய இருக்கு, அதனால நான் நீ தான் கிரேட் அப்படின்னு சொல்ற மாதிரியாகவும் அமையற மாதிரி ஸ்லோகத்தை ரொம்ப அழகா அமைச்சிருக்கார். ஸ்லோகத்தை பார்க்கலாம், அர்த்தத்தை பார்க்கலாம், அப்புறம் என்ன அர்த்தம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நித்யம் விஸ்வம் வசயதி ஹரி, விஸ்வம் நித்யம் வசயதி ஹரி, ஹரிஹி பெருமாள் விஸ்வம் உலகத்தை நித்யம் எப்பொழுதும் வசயதி தன் வசப்படுத்தி உள்ளார். எதனால என்ன, நிகிரக அனுகிரகாபியாம், ரெண்டு சக்தி வச்சுருக்கார், நிகிரகம் பண்றது அனுகிரகம் பண்றது அப்படின்னு ரெண்டு சக்தி வச்சுருக்கார். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு தாயாருக்கு நிகிரகமே தெரியாது, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், அந்த நிகிரக அனுகிரக ரெண்டு சக்தியில ஒரு சக்தியை மட்டும்தான் கத்துண்டா தாயார், இன்னொரு சக்தியை கத்துக்கவே இல்லை. என்ன அதாவது இந்த உள்ள பூடுற சக்தியை ஒன்றி தெரிஞ்சுட்டான், வெளியில வர சக்தியை தெரிஞ்சுக்காத மாதிரியாக யுத்தத்துல இவள் வந்து நிகிரக சக்தியே தெரிஞ்சுக்கல. சரி அது அதுவே பெருமையா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில தாயார் வழிதான் போக வேண்டியதா இருக்கு, எல்லாருக்கும் அம்மாக்கள் வழிதான் அப்பா கடைசியில, முதல்ல எல்லாம் திராவிடான்னு வா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்க மாதிரி தான் இருப்பா பாவம். அதே அவளுக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கும்னு பசங்களுக்கே தெரியும். அது அம்மா சொன்னா வேணும் அம்மா பிடிச்சுருங்க, அம்மா தலைப்ப பிடிச்சுன்னு போய் காரியத்தை சாதிச்சுருக்கு. அவ்வளவுதான் கடைசியில அப்பா என்னடானா ஒண்ணும் இல்ல அப்படி, அப்பா ஜீரோ, அப்பா ஹீரோ இல்லன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரியாக பெருமாள் பாருங்க, நித்தியம் விஸ்வம், இவர் கோவம் வந்ததுன்னா கூட இப்ப ஜோக்கர் ஆக்கிடுவா, நிஜமாவே கோவம் வந்தா கூட ஜோக்கர் ஆக்கிடுவா, அதுதான் வந்து இந்த தாயாருடைய சாமர்த்தியம். நிஜமாவே அவர் பாவம் கோபத்தோட கூடினவர் தான், தண்டதரர் தான், தண்டம் கொடுக்கறதுக்கு எல்லா கதா அத்தனை சோடச ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்காரு, நீங்க வச்சுட்டே ஒன்ட்டு அவ்வளவுதான், நீங்க 16 ஆயுதம் இல்ல, நீங்க 16,000 அஸ்திரம் வச்சிருந்தாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு தாயார் சொல்ற. நித்யம் விஸ்வம் வசயதி ஹரிஹி, ஹரிஹி நித்யம் விஸ்வம் வசயதி நிகிரக அனுகிரகாபியம், நிகிரகத்தாலையும் அனுகிரகத்தாலையும் வசீகாரணம் பண்றார். ஆத்தியே சக்தி விகடயதி தேஹந்த காருண்யபூரஹா, இத உன்னுடைய காருண்யபூரம் உன்னுடைய கருணையினுடைய பிரவாகம் என்னடா பண்றதுன்னா, முதல்ல இருந்த நிகிரக சக்தியை தொலைச்சுடுச்சு, அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணிடுச்சு, உனக்கு நிகிரக சக்தியே கிடையாது உனக்கு. ஆத்திய சக்தியும் ஆத்தியன அர்த்தம் முதல்ல சொன்ன நிகிரகம், நிகிரகம் அனுகிரகத்துல நிகிரகம் முதல்ல இல்லையா, அதனால ஆத்திய சக்தியும் விகடயத்திட்டே உன்னுடைய என்ன ஆகுன்னா, நெருப்பு இருக்கு ஆனா மழை அதிகமா பெய்ஞ்சதுன்னா அது போயிடும் அவ்வளவுதான். அந்த மாதிரியா உங்ககிட்டயும் நிகிரக சக்தி பெருமாள் இடத்துல பார்த்து பண்ணணும்னு கொஞ்சம் கத்து வச்சுட்ட, ஆனா உன்னுடைய காருண்யபூரம் இருக்கு, கருணா நதி இருக்கே, அது என்ன பண்றதுன்னா அதை ஃபுல்லா மூழ்கடிச்சுடுறது, ஒண்ணுமே இல்ல மறுபடியும் அக்னி எங்கன்னா தேட வேண்டியதுதான். அந்த ஸ்திதிக்கு கொண்டு வந்துடும். ஆத்திய சக்தி இருக்கு, பெருமாள் கொடுக்கச்ச நிகிரக சக்தி அனுகிரக சக்தி அவர் இருக்குன்னா அவரை அனுகரணம் பண்ணணும்னு உனக்கும் ரெண்டும் தெரியும். ஆனா உன்னுடைய நேச்சர்ல அது இல்லாததுனால நிகிரகம் பண்றதுன்றது கருணையே சுபாவமா இருக்கிறதுனால அஜ்ஞாத நிகிரகையா இருக்கிறதுனால அந்த சக்தியானது போயிடுறது. அதனால என்ன ஆயிடுச்சுனா ரெண்டு சக்தி பெருமாள் உனக்கும் கொடுத்தாரோ இல்லையா, அதுல ஒன்னு யூஸ் பண்ண தெரியாததுனால நீ அவரை காட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்ட. ஈஷன் நியூனம் ததிக தைத்தாத்து, தைத்தாத்து ஹஸ்பண்டை காட்டிலும், தைத்தா ஹஸ்பண்ட் தைத்தாத்து ஹஸ்பண்டை காட்டிலும் பஞ்சமி பக்தி ஈஷன் நியூனம் ததிக ஈசித்ருத்வம் பவத்யாக, பவத்யாக ஈசித்ருத்வம் தஸ்மாத்து இக அதனால், அதனால்னா எதனால், ஆத்திய சக்தியும் விகடயதி, முதல் விஷயத்துல உன்னுடைய சக்தி வந்து காருண்ய பூரமான உன்னுடைய தயை வந்து தொலைச்சுடுறதுனால உனக்கு கொஞ்சம் சக்தி கம்மி பெருமாளை காட்டலும், அந்த நிகிரக சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஈசன் நியூனம் ததிக தைத்தாத்து ஈசித்ருத்வம், அதனால ஈசித்ருத்வம் எக்ஸ்பெக்ட்ஸ் நிகிரகா அண்ட் அனுகிரகா, அதர்வைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் குவைட் நாட் பாசிபிள். இஃப் யூ ஆர் கோயிங் ஆன் ஷோயிங் யுவர் compassion that you are uncontrollable then and you yourself cannot control you, adanalae enna pannanum nigraham anugraham rendume therinjirukkanum appo dhaan vandu eeshitrutvam varum. adanalae eeshitrutvathla konjam unak korachal ma enna na eeshanyunam tadiga daitaatu eeshitrutvam bhavatyah tatcheshatvam kadam itaratha devi tulli, adanalae dhaan unakku vandu enna sheshatvam vandurthu. சேஷித்துவம் பெருமாளுக்கு மட்டும் இருக்கு, ஆனா நம்ம ரெண்டு பேரையும் சேஷின்னு ஒத்துக்கிறோம். தச்சேஷத்துவம் கதமித்திரடா, இல்லைன்னா பெருமாளை குறிச்சு நீயே ஒரு சேஷத்துவம், உங்ககிட்ட சேஷித்துவம் ரெண்டு பேருடையும் இருந்தா கூட நீயா ஒரு ஸ்வயங்கிருத்தமான அர்த்தம்ன்ற மாதிரி, ஸ்வயங்கிருத்துவம் நடத்த மாதிரி நீயே ஒரு தாழ்வை நீ பெருமாள் இடத்துல நீயே ஒத்துன்றிருக்கியே என்னது அண்ணா. எல்லா குணமும் பெருமாளுக்கு பும்ஸ்த சுலபான், பும்ஸ்த சுலபமான குணங்கள் எல்லாம் அவங்ககிட்ட ஸ்வய் ஸ்ரீபெய் காந்தான் மருதிமை பதி பாரார்த்திய கருணா இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுட்டு சில கடினமான குணங்கள்லாம் தன்னிடத்துல பெருமாள் பிரிச்சு நீங்க ரெண்டு பேரும் விவாகம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. வஸ்துதா ரெண்டு பேருடையும் எல்லா குணங்களும் இருந்தா கூட இந்த இந்த இந்த ஏரியாவை நீங்க பாத்துக்கோங்க, இந்த ஏரியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆத்திலேயே சொல்ற மாதிரியாக குடும்பமானவர்கள் என்ன பண்ணுவானா, அந்த வெளியில போய் பண்ற காரியங்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்றவா, அந்த நம்ம ஆட்லயே உட்காந்து பண்ற காரியம் நம்ம கிட்ட கொடுத்துருவா. சில சமயத்துல அந்த மாதிரி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்டர்னலி தாங்க மோட்சம் கொடுக்குற விஷயத்த எங்கிட்ட விட்டுருங்கட்டா தாயார், நீங்க வேற என்ன வேணா பண்ணிக்கோங்க, இந்த மோட்சம் கொடுக்குற சமாச்சாரத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. அந்த மாதிரி அதனால கொஞ்சம் குறை உனக்கு, ஏன்னா நிகிரக சக்தி இல்லாததுனால, அதனாலதான் போனா போறதுன்னு பெருமாள் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் வச்சு நீ சேஷமா சேஷதத்துவம் மாதிரி இருந்துட்டு இருக்க. தச்சேஷத்துவம் கதமி திறதா, இல்லைன்னா நீ மட்டும் என்ன கம்மியான, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, இருந்தாலும் நீயே ஒரு ஒரு ஒரு தன்கிட்ட ஸ்திரீத்துவம் இருக்கு, தன்கிட்ட கருணை இருக்கு, கருணை இருக்கச்சே அந்த நிகிரகம் முடியாது அப்படின்றதாக வச்சுட்டு நீ ஒதுக்கின்ட்ட உன்ன. இல்லைன்னா உனக்கு ரெண்டு பேரும் துல்லியமான பராக்கிரமசாலிகளா இருக்கச்ச, அந்த துல்லியமான பூம்னி பூமா பூமான அந்த அந்த அதிசயங்கள் துல்லியமா இருக்கிற சமயத்துல எப்படி உனக்கு வண்டி கொஞ்சம் குறவானது ஏற்படும், இல்லைன்னா என்னன்னா இந்த நிகிரக சக்தியே கொஞ்சம் உங்ககிட்ட இல்ல, அது உங்ககிட்ட ஒரு நியூனத்தை, அதனாலதான் ஈசித்ருத்துவத்துக்கு அது தேவை. அதனால நீயே உன்ன பரவாயில்ல சுவாமி, நான் பாட்டுக்கு நாம என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பா இருக்க மாதிரி, அந்த மோட்ச விஷயத்த வந்துட்டு நீங்க தலையிடாதீங்கோ, அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி மீதி விஷயத்துல எல்லாம் தலையிடணும். அது மோட்ச விஷயம் என்னன்னா முக்கியமான கீயை தான் வச்சுட்டு நீங்க எவ்வளவு வேணா செலவழிங்கன்ற மாதிரி, நீங்க எவ்வளவு வேணா செலவழிச்சுக்கலாம், அந்த கீயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு, அப்புறம் என்ன தவறு செலவழிக்கிறது. அந்த மாதிரி மோட்சத்தை வண்டி தான் வச்சுட்டு மீது என்ன பண்ணமோ பண்ணிக்கோன்ட்டா, கடைசியில எங்க வந்தாலும் இங்க வந்தாக்க மோட்சத்தை கொடுக்கற விஷயம் தங்கிட்ட. அந்த மாதிரி நித்தியம் விஸ்வம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல உண்மையிலேயே சொன்ன தாயார் பெருமையா சொல்றதுலதான் நோக்கம், ஆனா கொஞ்சம் குறவு நீ அப்படின்னு சொல்ற மாதிரி எதை சொல்றாருன்னா, உனக்கு கருணை அதிகம் இல்லையா, இப்படி திரும்பி பார்த்து உங்ககிட்ட கருணை அதிகம்மா அவர்கிட்ட இல்ல, அதை நான் அப்படியே டைரக்டா சொல்ல முடியாது, அதனால உங்ககிட்ட வண்டி சொல்றேன், உங்ககிட்ட கருணை அதிகம் அதனால நீதான் கிரேட் என்ன அப்படின்னு சொல்லி இங்க ஒரு சமாதானம் சைட்ல அந்த கை வாய மூடின்னு சொல்லிட்டு இன்னண்ட பக்கத்துல பெருமாளை புகழற மாதிரி புகழற இந்த ஸ்லோகத்துல. நித்யம் விஸ்வம் வசயதி ஹரிஹி நிகிரஹானுகிராபியாம் மாத்யே சக்திம் விகடயதி தே அந்த காருண்ய பூரஹம் ஸ்லோகம். ஈசன்யூனம் ததிக தைதாதிசித்ருத்வம் பவத்யாஹ தச்சேஷத்வம் அதர்வைஸ் ஹவ் திஸ் இஸ் பாசிபிள் வென் போத் ஆர் சேம், ஒரே ஒரே தரத்துல இருக்கும்போது எப்படி உனக்கு வண்டி கொஞ்சம் குறையும், குறைஞ்சதுக்கு காரணம் நீதான், நீ என்ன அர்த்தம் உன்னுடைய கருணை தான்மா காரணம், அந்த பொண்ணு கருணையை காமிச்சதுனால இந்த நிகர சக்தியை கொஞ்சம் குறைச்சுன்ட்டேன், அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல, உண்மையில பாக்க போனா நீதான் கிரேட் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் அந்த ஸ்லோகத்தை. அன்பன் எப்படி சொல்லணும், ஹரிஹி நிகிரஹானுகிரஹாபியாம் நித்யம் விஸ்வம் வசயதி ஆத்ய சக்தி தே காருண்ய பூரஹா விகடயதி. முதல் சக்தி அவனுடைய கருணையானது உடச்சுடுறது. ததிக தைத்தாத்து பவத்தியாக ஈசித்திருத்தம் ஈசன் நியூனம். அதனாலதான் உன்னுடைய ஹஸ்பண்ட காட்டிலும் உனக்கு அந்த ஈசித்திருத்தம்ன்ற ஆளுமைன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. தேவி பூம்னி துல்லியேபி, எல்லா வைபவமும் ரெண்டு பேருக்கும் துல்லியமா இருக்கச்சும் கூட தச்சேஷத்துவம் அவனுக்கு நீ ஆட்பட்டு இருப்பது என்பது இல்லைன்னா எப்படி முடியும். அதான் நீ யா வந்து இந்த ஸ்வயங்கிருத்தவன் அர்த்தம்ன்ற மாதிரியாக நீ அந்த காரியத்தை பண்ணி தயையே காமிச்சல நீ கெடுத்துட்டவன். ஆனா உண்மையும் நீ தய காமிக்கிறது தான் நல்லது. அல்லா இல்லைன்னா நான் என்ன போல இருக்கவெல்லாம் எங்க இருந்து மோட்சத்தை அடையிறது அப்படின்னு சொல்றதுலயும் இத்தரத்தால அங்கேயும் சேர்த்து நம்ம இன்னொரு அர்த்தம் சொல்லணும். இத்தரத்தா கதம் இல்லைன்னா இத்தரத்தா கதம்னா துல்லியமா இருக்கச்சியும் கூட அவருடைய சேஷமா நீ எப்படி ஆயிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுன்ட்டு அப்படி கணக்கு நீ அவருக்கு சேஷபூத்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு மோட்சத்தை தன் கையில வசப்படுத்தி வச்சுக்காம இருந்ததுன்னா என்ன போல இருக்கவளுக்கு மோட்சம் ஏதுமா. அதனால தயையோட சேர்ந்த நீதான் கிரேட்டுமா பெருமாள் கிரேட்னு சொல்றேன், இன்டெரக்டா ஒன்னதான் கிரேட்டுன்னு சொல்றதுல தாத்பரியம்னு வெங்க மரியாதையா தாயாருடைய ஹைனஸ சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ரொம்ப சாத்துரியம் அதிகம் இவருக்கு. அதனால இருந்தாலும் நித்யம் விஸ்வம் வசயதி ஹரிஹி நிகிரஹானுகிரஹாபியாம் ஆத்திய சக்தியும் விகடயதி தேஹந்த காருண்ய பூரஹா ஈசன்யூனம் ததிக தைதா தீசித்துவம் பவத்யாக தச்சேஷத்துவம் கதமிதிரதா தேவி துல்லியேபி பூம்னி. அடுத்த ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.